நம்ம வெறும் தாத்துரு மஞ்சரி பார்த்தா ஹா தியாகின்னு இருக்கும், அபேண்டன்னு போட்டிருப்பா. அதுக்கு ஓ ஹாக்குன்னு இந்த தாத்துக்களுக்கெல்லாம் முன்னையும் பின்னையும் முறிச்சேற்கே பிரிச்சேற்கே இருக்கும், அதுக்கெல்லாம் ஒரு காரியம் வச்சிருப்பார் பாண்டி. அதனால ஓ ஓ ஹாக் தியாகே இத்தியஸ்மாது சத்ரு பிரத்யேக, அந்த ஹான்ற அதில் மிஞ்சி இருக்கிறது ஹா தான் வரும். அதனுடைய அதில் சத்ரு பிரத்யம், சத்ரு பிரத்யம்ன்றது ஒரு ப்ரெசன்டென்ஸ், அது வந்து கண்டினியூஸ்டன்ஸ் சொல்வா. பட்டன் அஸ்தி அப்படின்னா படித்து கொண்டிருக்கிறான் வரும். ரெண்டாவது அது விசேஷனமாகவும் ஆகும், பட்டன் பாலகஹ தூரதர்ஷனம் பஷ்யதி, இப்படிலாம் அது வந்து ஒரு உங்களுக்கு விசேஷமாகவும் வரும் இந்த சத்ரு பிரத்யமானது. அதனால் அதை பயன்படுத்தியிருக்கார். புதானாம் உபயோரப்பி மர்மஜ்ஞ பண்டிதானாம், புதானாம்னு சொன்னால் இந்த ரெண்டுத்தையும் பற்றி அதனுடைய தாத்பரியத்தை அறிந்தவர்கள் மர்மஜ்ஞ பண்டிதானாம் அவர்களுக்கு ஆஸ்வாத்தியதாம் ருச்சி அருகதாம் ந பிரதிபத்தியத்தை ந பிராப்னோதி, அவர்கள் விரும்பும்படியாக அவர்கள் ருசிக்கும்படியாக இருப்பதில்லை. தரிகி கிம் விதம் இஷ்டம் சியாத்து, அப்பனா எப்படி இருந்தால் தான் அவளுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் இத்தியாகாங்ஷாயாம் ஆக ஆதத்தே இதி. அதனால அது ஒரு கேள்வி வரும் இல்லையா, அப்போ எப்படி இருந்தால் தான் அவளுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் அதை ஆரம்பிக்கிறார் ஆதத்தே, கொடுக்கின்றேன்ற அர்த்தம் அல்லது எடுத்துக்கொள்கிறேன் அர்த்தம் வரும். ஹி எஸ்மாத்து ஆதத்தே ஹி அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஹேத்து, எஸ்மாத்து காரணாத்து தயோர் கத்திய பத்தியோகோ உபயோகோ பிரயோக பிரகிருஷ்ட பிரகிருஷ்ட யோக. பிரயோகன்னு சொன்னால் பிரயோகம்னு சொன்ன பொதுவாக சொன்னால் அது ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் எக்ஸிக்யூஷன் வரும். ஆனால் இந்த இடத்துல பிரகிருஷ்ட யோக நன்றாக சேர்த்தல், அவைகளுடைய சேர்க்கை. அஸ்தி எஸ்மின் சக, எது இந்த இந்த கிரந்தம் தயோகோ பிரயோக அஸ்மின் எஸ்மின் சக அஸ்தி, அத்த அது ஒரு ஒரு பிரயோகத்தை இது வியாக்கரண விசேஷம் காண்கிறார், அதை நம்ம விட்டுடலாம். தாதுஷ சம்பு பிரபந்தா, ஸோ இந்த ரெண்டும் இருக்கக்கூடியதுதான் சம்பு பிரபந்தம்னு அதற்கு பெயர். கத்திய பத்தியாத்மகம் காவியம் சம்பூரித்யபிதீயதே இது வச்சனாத்னு ஒரு வச்சனம் இருக்கு, பிரமாணம் இருக்கு. கத்திய பத்தியாத்மகம் காவியம், கத்தியத்தையும் பத்தியத்தையும் ஆத்மகம்னு சொன்னால் அதை உடையதாக இருக்கக்கூடிய காவியத்துக்கு சம்பு என்று பெயர். ஆமோதஸ்ய ஆனந்தஸ்ய, அது ஆமோத பூமோதயம் சொன்னார் இல்லையா, அந்த ஆமோத ஆமோதஸ்யம் சொன்ன ஆனந்தஸ்ய சந்தோஷத்திற்கு. முத் பிரீத்திஹி பிரமதோ ஹர்ஷஹ பிரமோதாமோத சம்மதாகனு அமரகோஷத்தை காண்பிக்கிற சந்தோஷம் காண்பிக்கிறதுக்காக. பூம்னஹ பூமோதயம் இருக்கு இல்லையா, அது பூம்னஹ அதிசயஸ்ய உதயம் உற்பத்தி விதத்தே கரோதி. பூமோதயம்னா என்ன சொன்னா ஒரு அதிசயம் எக்ஸீடிங்லியா இருக்கு, அதை அந்த அதனுடைய அதை உற்பத்தி செய்கிறது. விதத்தேன்னு சொன்னால் கரோதி, போனதுலேயே பார்த்தோம் வெங்கடாத்வரி விதத்தேன்னு இங்கேயும் கரோதி. ஹி யதஹ மறுபடியும் சங்க கஸ்ய ஹி ரெண்டு ஹி போட்டிருக்கார், ரெண்டுத்துக்கும் தனித்தனி அர்த்தம் இருக்குது, அதாவது தனித்தனி பிரயோஜனம் இருக்குது. ஹீன யதஹ எஸ்மாத்து மாத்வீகம் மதுச்ச மது மாத்வீக மத்தியோக இத்தியமரஹ, மாத்வீகம்னா மது அமரகோஷத்தில் சொல்லப்பட்டிருக்க, மது என்றால் மாத்வீகம். மிருத்வீகான்னு சொன்னால் திராட்சா, மிருத்வீகா கோஸ்தனி திராட்சா இத்தியமரஹ, ஸோ மிருத்வீகான்னு சொன்னால் திராட்சை. தயோஹோ சங்கஹ ஏக்கத்திர யோகா, சங்கஹானா ரெண்டுத்தினுடைய ஒரே இடத்தில் சேர்க்கை. கசிய மனசே நஸ்வதேத, கசிய மனசி ருச்சிம் நோத்பாதையேத்து அப்படிங்கிறது, யாரோட மனசில்தான் இது சுவைக்கும்படியாக இருக்காது, மனசில் வந்து ருச்சி ஏற்படுத்தாது. அபித்து சர்வஸ்மை ரோச்சதே இத்தியர்த்தா, ஆனால் எல்லாருக்கும் இது பிடித்ததாக இருக்கும். ஸ்வத ஆஸ்வாதனே இத்தியசிய விதிலிங் ரூபம், அது அந்த அந்த தாத்து வந்து ஸ்வத ஆஸ்வாதனே ஸ்வதேத இருக்கணும், ஸ்வதத்தே ஸ்வதத்தேன்னு ரூபம் அது, வந்ததே வந்து வந்தேத்த நாகாம ஸ்வதேத விதிலிங் ரூபம் அது, யாருக்கு தான் இருக்காது கேள்விக்குறியோட. சரியா, மனசே இத்தியத்திரச்ச ருச்சியர்த்தானாம் பிரியமான இது சதுர்த்தி. மனசேன்னு அந்த ஸ்வதேத்தன்னு வந்திருக்கோனோ, அந்த ருச்சியத்தத்தை வந்ததுனால ருச்சி தாத்துக்கு எப்பயுமே சதுர்த்தி வரும், அதனால மனசேன்னு ஆயிருக்கு. அர்த்தாந்தர நியாச அலங்கார அத்திர அலங்கார அலங்கார சாஸ்திரம் அப்படி ரொம்ப வாசியதில்லை, அதனால அர்த்தாந்தர நியாசம்னு இதுக்கு பெயர். விசேஷன சாமானியச சமர்த்தனாத்துன்னு விசேஷத்தை கொண்டு சாமானியமான விஷயத்தை சமர்த்தனம் செய்வதனால் அப்படின்னு ஆச்சு, அதாவது லட்சணம். ததுக்தம் சாமானியம் வா விசேஷோ வா ததன்யன சமர்த்தியதே எத்திர சக அர்த்தாந்தர நியாசகன, சாமானியத்தை விசேஷத்தை வைத்துக் கொண்டோ விசேஷத்தை சாமானியத்தை வைத்துக் கொண்டோ சமர்த்தனம் செய்யப்பட்டால் அது அந்த இடத்துல அர்த்தாந்த நியாசகன்னு அதுக்கு லட்சணம். விருத்தம் வந்து சார்தூல விக்ரீடிதம், அதுக்கு முன்னாடியே ரெண்டாவது ஸ்லோகத்திலேயே அதனுடைய லட்சணத்தை சொல்லிட்டார். சூர்யாஸ்வைர் மசஜாஸ்ததாஸ் ச குரவஹ